ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம யுக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி திரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஷ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயத் தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதே வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிர யுகளம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரிவேணு பரகால யதேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம்ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ. அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் அனுகிரகத்தினாலும் ஆச்சாரியர்களின் திவ்ய கடாட்சத்தாலும் இன்றைய தினம் திருப்பாவைன்னு சொல்லும்படியான இந்த அற்புதமான கிரந்தத்தை அனுசந்தானம் பண்ணவும் அர்த்தானுசந்தானம் பண்ணவும் நமக்கு பிராப்தமாயிருக்கு. இது ஒரு ஸ்ரவண யஜ்ஞம். இது பாக்யவந்தகா லபந்தே அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யவான்களுக்கே இந்த சௌபாகியம் கிடைக்கும்னு சொல்லுவா. இது பெருமாளோட ஆக்ஞையா ஏத்துண்டு அடியேனுக்கு அடியன் கத்துண்ட விஷயத்துல அடியன் மந்த புத்திக்கு தெரிஞ்சின்ற வரையில் அடியன் இந்த சபைக்கு விஞ்ஞாபிக்கிறேன். நம் சுவாமி தேசிகனின் திருவாக்குப்படி எம்பெருமானே அபினவமான ஒரு தசாவதாரம் பண்ணியருளி ஆழ்வார்களாக அவதரித்தார் அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ அந்த ஆழ்வார்கள் கோஷ்டியில ஒரே ஒரு பொண்ணா வந்தவதான் பூமி பிராட்டியின் அம்சமான நமது கோதாதேவி. பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தியாக துளசிவனத்தில் அவதரித்தவள். பெரியாழ்வார் அப்படின்றவர் பெரிய பாகவதர், தர்மசாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சவர், கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருளினவர். மனுஷர்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டதிட்டங்களை அழுத்தந்திருத்தமா சாதிச்சவர். அப்பேற்பட்டவர் பெருமாளுக்கு அங்கு மால கைங்கரியம் துளசி வனம் வச்சு அதுல மால கைங்கரியம் பண்ணியிருந்தப்ப அவருக்கு அந்த துளசி மனத்தோடையே அந்த துளசியோட அடிவாரத்துல அந்த துளசி எப்படி கேசவனுக்கு உகந்ததான துளசியோ அதே போன்று அந்த துளசியின் அடிவாரத்துல அவதரிச்சவதான் நம் கோதாதேவி. அவளுக்கு அவர் வளர்க்கும் போது அவர் வச்ச பேர் கோதைன்றதுதான். பெருமாள் அவளை ஆசிரியிச்சு அவள் சூடி கொடுத்த மாலை தான் வேணும், அவள் என்னை ஆண்டாள்னு சொன்னதுனால நம்ம அவளை ஆண்டாள்னு கூப்பிடுறோம். ஆனா அவளுக்கு அவர் வாஸ்தவத்துல வச்ச பெயர் வந்து கோதைன்னு தான் அவர் பெயர் வச்ச. அப்படி அவ அங்க வந்து பிறப்பதற்கு காரணம் என்ன, அவளுடைய அவதார காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்ரீயப்பதியான பெருமாள் வந்து நமக்கு பரதெய்வம். இந்த லீலா விபூதி போக விபூதி அப்படின்ற இந்த ரெண்டு விபூதிகளுமே அவனை சேர்ந்ததுதான். இப்போ இத்தனை இந்த இத்தனை ஜீவாத்மாக்களும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு இந்த சம்சார பந்தத்திலேயே உழண்டு உழண்டு இங்கேயே இருக்கும்போது அவனை எப்படி போய் சேர்றதுன்னு தெரியாம தவிக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்காக அதை எப்படி பண்ணணும், எப்படி பெருமாள் கிட்ட பக்தி பண்ணணும், எப்படி மோட்சத்துக்கான வழியை அடையணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த அத்தனை ஆழ்வார்களின் அவதாரம். அதுல பிராட்டியானவள் பூமி பிராட்டியானவள் தன் பங்காக இறங்கி வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து அதை எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக வந்ததுதான் அவளுடைய அவதார காரணம். ஏன்னா ஸ்ரீன்ற சப்தத்துக்கு ஆறு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி அப்படின்னு. இது நம் சுவாமி ரொம்ப அழகா தமிழ்ல கொடுத்திருப்பார். வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து இந்திய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக அப்படின்னு ஆறு விதமான அந்த ஸ்ரீ சப்தத்துக்கான அர்த்தங்களையும் அழகா சுவாமி நமக்கு கொடுத்திருக்க. நம் சுவாமி தேசிக இந்த வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து அப்படின்னா பெருமாள் என்ன சொல், நம்ம ஜீவாத்மாக்களோட கஷ்டம் என்னன்றது பெருமாள் கிட்ட சொல்லி, பெருமாள் என்ன சொல்றன்றத கேட்டு இந்த ஜீவாத்மாக்களுக்கு சொல்லி, நீ இப்படி இருந்தா பெருமாளை அடையலாம் அப்படின்னு இந்த ஜீவர்களுக்கு சொல்லி, இது மட்டும் இல்லாம பெருமாள் சொன்ன வார்த்தையை பெருமாளுக்கு சரியான சமயத்துல ஞாபகப்படுத்தி, சுவாமி நீ இது இப்படி சாய்ச்சிருக்க, அதை நீர் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்றதும் இந்த புருஷகாரம் அப்படிங்கிற அந்த நிலையில தாயாரோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. இப்போ எம்பெருமான் வந்து ஹிரண்யாட்சசன் அப்படின்ற அசுரன் வந்து பூமி பிராட்டிய கொண்டு போய் களவாடிட்டு போய் சமுத்திரத்துக்கு அடியில வைக்கும் போது வராக அவதாரமா வந்து, மாதர்மா மண்மடந்தை பொருட்டு ஏனமாய் ஆதியங்காலத்து அகலிடம் கீண்டவர்னு பூமாதேவிய தன்னோட வசப்படுத்தி காப்பாற்றினார் பெருமாள். அப்படி பூமாதேவிய அணைச்சு அந்த பூலோகத்தை அந்த காப்பாத்தி மேல வரும் பொழுது, இப்ப பூமாதேவி ஆனவள் பெருமாள் கிட்ட கேக்குறா, நம்ம மேல இருக்கிற பாசத்தினால, இந்த பூலோகத்துல இருக்கிற ஜீவன்கள் மேல உள்ள பாசத்தினால, பெருமாளே நான் உனக்கு சிஷ்யா இருக்கேன், இந்த இந்த ஜீவன்கள் எல்லாம் நல்ல கதி அடையறதுக்கு ஒரு ஒரு எளிய வழிய உபதேசம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு அந்த வராகன் கிட்ட விஞ்ஞாபிக்கும் போது அப்ப எழுந்ததுதான் வராக சர்ம ஸ்லோகம். ஸ்திதே மனசி சுஷ்வஸ்தே சரீரே சதியோ நலஹா தாது சாம்யே ஸ்திதே ஸ்மத்தா விஸ்வரூபம் ச மாமஜன் ததஸ்தம் ரியமானாம் து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு. என்னை பூஜிப்பதன் மூலமாகவும், என் நாமாவை சொல்வதன் மூலமாகவும், என் கீர்த்தனைகளை பாடுவதன் மூலமாகவும், என்னை வந்து நல்ல உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், மனசு ஆரோக்கியம் இருக்கும் போது யார் ஒத்த நினைச்சு வேண்டானோ அவனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு பெருமாள் வராக சர்ம ஸ்லோகமா இது வராக அவதாரத்தின் போது சொன்ன. ஆனா கலியுகம் ஆரம்பிச்சு இந்த ஜீவர்கள் படும் பாட பார்க்கும் போது, நம் கோதாதேவியானவள் அவதாரம் பண்றதுக்கான நேரமாக அது மாறிது. ஏன்னா திரேதாயுகத்துல ராமர் இருந்தார், துவாபர யுகத்துல கிருஷ்ணர் இருந்தார், கலியுகத்துல கடைசியில தான் பெருமாள் வரப்போறார். அது வரைக்கும் இந்த ஜீவன்களை யார் காப்பாத்துறது? ஆக நான் காப்பாத்துறேன்னு சொன்ன அந்த பெருமாளுக்கு அதை ஞாபகப்படுத்தி, நீர் இப்ப காப்பாத்த வேண்டாமான்னு சொல்லி தூக்கத்துல இருக்கிற பெருமாளை தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயமானது இந்த ஜீவாத்மாக்களுக்காக, அந்த கட்டாயமானது பிராட்டிய சேர்ந்ததா ஆச்சு. ஏன்னா பூமி பிராட்டி தான் இந்த வார்த்தைய நேர வராகன் கிட்டேந்து கேட்டுண்டவோ, அதனால அவளே சொல்றதுதான் நியாயங்கிறதுனால பூமி பிராட்டியே இங்கு கோதையா வந்து அவதரிச்சா. இப்ப தூங்கிட்டு இருக்கிறது பெருமாள் மட்டும்தானா அப்படின்னா இல்ல, இந்த ஜீவாத்மாக்களும் தூங்கிட்டுதான் இருக்கு. நம்ம எல்லாரும் பெருமாளோட வஸ்து, இந்த ஆத்மாவானது பெருமாளை சேர்ந்தது, இந்த உடல் நமது இல்ல அப்படின்ற அந்த எண்ணமே இல்லாம, நான் எனதுன்னு அகங்காரம் மமகாரத்தோட இருக்கக்கூடிய தூக்கத்துல மயக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களையும் தட்டி எழுப்ப வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கு. அதுதான் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற கர்மாவினாலதான் இந்த புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு நடந்துட்டு இருக்கு. ஆக இந்த ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக, நின்னுடன் சேர்ந்து நிற்கும் திரு அப்படின்னு நம் சுவாமி பிராட்டிய பார்த்து சாய்க்கிறார். ஆக இந்த தன்னை வந்து சேர்ந்த இத்தனை ஜீவன்களையும், நம்ம எல்லாரும் பூமியில இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே அவளோட குழந்தைகள் தான். ஆக இந்த இத்தனை ஜீவன்களையும், தன்னை சேர்ந்த இத்தனை வஸ்துக்களையும் பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை தனக்கு இருக்குன்னு பூமாதேவி நம்பினதுனாலதான் அவளுடைய அவதாரமான கோதாதேவி இங்க வந்து அவதார காரணம் இதுதான். அதனாலதான் அவ இங்க வந்து அவதரிச்சான். சரி, இப்ப இதையே தானே மற்ற ஆழ்வார்களும் பண்ணினா, அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தனா, மத்த ஆழ்வார்கள் அவ எல்லாருமே 10 ஆழ்வார்கள், மொத்தம் 12 10 ஆழ்வார்கள் வந்து பெருமாளையே ஆச்சாரியனா அனுபவிச்சவ, பெருமாளையே ஆச்சாரியனா நினைச்சு அப்படியே அவ வந்து பெருமாளையே யஸ்வனிஷ்டையில போய் சேர்ந்தவ. ஆனா ஆச்சாரியன் வழியில போய் ஒரு பெருமாள் அடையிறது அப்படின்றத வந்து சொல்லி காமிச்சவா ரெண்டு பேர் தான், ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார், இன்னொருத்தர் ஆண்டாள். மதுரகவி ஆழ்வார்க்கு நம்மாழ்வார் தான் எல்லாமே, நமக்கு அது நன்னாவே தெரியும். அதனால ஆச்சாரியன் முக்கேன பெருமாளை போய் அடையிறது அப்படிங்கிற வழிய நமக்கு காமிச்சு கொடுத்தவா யாரு அப்படின்னா மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும். சரி, மதுரகவியும் ஆண்டாளும் ரெண்டு பேர் எதுக்கு, ஒத்தரே போதுமே. ஆச்சாரியன் முக்கேன போறதுக்கு நமக்கு மதுரகவி ஆழ்வார் இருக்கும் போது ஆண்டாள்னு திருப்பி நமக்கு ஒத்தர் தேவையா அப்படின்னா, மதுரகவி ஆழ்வாரோட பக்தின்றது வந்து ஆச்சாரியன் கிட்ட பக்தின்றது எப்பேற்பட்ட பக்தினா, ஒரு ஜோதி அவரை தொடர்ந்து வந்து அந்த ஆச்சாரியன் எங்க இருக்காருன்னு அவருக்கு காமிச்சு கொடுத்து, இவர் அவரை கேள்வி கேட்டு அவர் இவருக்கு பதில் சொல்லின்னு அப்பேற்பட்ட ஒரு ஒரு சிஷ்யனா இருக்கிறவருக்கு அந்த வழி சரி. ஆனா நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஒரு ஜீவாத்மாக்கு, இந்த பெரிய இந்த பக்தி எல்லாம் தெரியாத ஜீவாத்மாக்கு யார் சொல்லி புரிய வைப்பா? ஆக நமக்கு கூடவே ஒருத்தர் இருந்து இத பண்ணு, இத பண்ணாத, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒருத்தர் சொல்லி தரணும் அப்படின்னா, அதுக்காக வந்தவள் தான் பிராட்டி. ஆக இப்ப நம்ம ஒரு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா, கல்யாண மந்திரத்தை அந்த வாத்தியார் சொல்லுவார், கூட கூட இந்த கல்யாண புள்ள கூட சேர்ந்து சொல்லுவார். அவருக்கு அந்த மந்திரமும் தெரியாது, அதுக்கு அர்த்தமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரமானது அதுக்கான பலனை கண்டிப்பா கொடுக்கும். நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் கொடுக்கும், தெரியாம சொன்னாலும் கொடுக்கும். ஆக நமக்கு ஒருத்தர் வழிகாட்டுதல் அப்படின்றது நமக்கு எப்பவுமே வேணும். முன்னாடி இருந்து ஒருத்தர் இப்படி பண்ணு, இதுக்கு அடுத்தது இதை பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்னா, அப்படி சொல்றவாளுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா நம்மள மாதிரி இந்த ஜீவன்கள்லாம் அவ்வளோ லேசுல சொல்றத உடனே பண்ணிடுவோமா அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டம் இந்த கலியுகத்துல. ஆக நம்மளை காப்பதன் பொருட்டு சொன்ன பேச்ச கேட்காத இந்த ஜீவாத்மாக்களை ஒரு வழியில கொண்டு வந்து அவளை அந்த நேர் வழியில அழைச்சுண்டு போகணும் அப்படின்னா, அதை பண்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். சாக்ஷாத் க்ஷமாம் அப்படின்னு அழகான பதம் கொடுத்தர்ணம் சுவாமி. சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமரண்ய சரணம் சரணம் பிரபத்தி அப்படின்னு. சாக்ஷாத் க்ஷமாம், பொறுமையே வடிவானவள் பூமாதேவின்றவதான், பொறுமையே வடிவானவள். ஆக நல்ல தினமா நமக்கு சொல்லி நமக்கு புரிய வச்சு, தூங்கின்னு இருக்கிற இந்த ஜீவாத்மாக்களையும் தட்டி எழுப்பி, தூங்கின்னு இருக்கிற அந்த பெருமாளையும் தட்டி எழுப்பி, ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவள் யாருன்னா நம் கோதாதேவி. ஆக இந்த கலியுகம் முடியும் வேளையில தான் பெருமாள் வருவார் அப்படிங்கறதுக்காக காத்துன்னு இருக்காம, கலியுகம் ஆரம்பிச்ச வேளையிலேயே வந்தவள் தான் கோதா பிராட்டி. சரி, அப்படி வந்த கோதையானவள் ஒரு அந்தனர் குலத்து பெண்ணாகவே தான் வளர்க்கப்பட்டான் பெரியாழ்வார்கிட்ட வளரும் போது. அப்படி இருக்கிறவோ ஒரு அந்தனர் குல பெண்ணாகவே அவ வந்து ஸ்லோகம்லாம் சாய்ச்சிருக்கலாமே, எதுக்கு அவ தன்னை இடைப்பெண்ணா நினைச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் என்ன பண்றான்னா, இந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால மார்கழி மாசத்துல காத்தியாயனி தேவிக்கு விரதம் இருந்து கண்ணனையே கணவனாக அடையணும்னு பிரார்த்தனை பண்றான். அது மாதிரி அவ அடையவும் அடைஞ்சா. அதனால ஆண்டாளானவள், அதுக்கு பேர் அனுகாரம்னு பேர். அதுல நடுவுல கிருஷ்ணன் மறைஞ்சு போயிடுறார் அவளோட கர்ப்பத்தினால, சில சமயம் மறைஞ்சு போயிடுறார். அப்ப அவ தங்களையே கிருஷ்ணனா நினைச்சுண்டு, தான் ஒருத்தி தன்னை கிருஷ்ணனா நினைச்சுக்கிறா, ஒருத்தி வந்து தன்னை காளியனா நினைச்சுக்கிறா, இவா ரெண்டு பேரும் அந்த காளிய நர்தனம் எப்படி நடந்ததுன்னு நடத்தி காமிக்கிறா, ஒருத்தி பூதனையா நடிக்கிறா, ஒருத்தி வந்து கம்சனா நடிக்கிறா, இத மாதிரி எல்லாம் பண்ணும் போது அவ வந்து அந்த கேரக்டராவே உள்ள நுழைஞ்சு அதுவாவே இருக்கிறதுக்கு பேர் அனுகாரம் அப்படின்னு சாய்பா பெரியவா. இந்த மாதிரி ஆண்டாளானவள் தன்னை இடையர்க்குள்ள பெண்ணாக அனுகாரம் பண்ணிண்டா. ஏன்னா அவ காத்தியாயனி விரதம் இருந்து கண்ணனை அடைந்தார்கள் அப்படின்றது தெரிஞ்சதுனால, தானும் அவளை மாதிரியே இருக்கணும்ன்றதுனால அவ அனுகாரம் பண்ணிண்டா. சரி, அப்படி பண்ணிண்டவோ காத்தியாயனி விரதம் இல்லாம ஏன் கண்ணனையே அவ வந்து நோக்கி விரதம் இருந்தா அப்படின்னா, பெருமாளை விட்டு வேற சைடே போகாதவோ ஆண்டாள், அததான் நமக்கும் சொல்லித்தரா. ஆக நீ கண்ணனையே அடையணும்னாலும் கண்ணனையே நோக்கி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற அந்த புராணங்களின் வழியில அவோ தன்னை கோபியர்களா எல்லாருமே அந்த ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய பெண்களாகவே, அந்த அக்ரஹாரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மொத்த பேரும், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்கள் மொத்த பேரும் தங்களை கோபியர்களாகவே நினைச்சுண்டு அவ வந்து கிருஷ்ணன் நோக்கி தவம் இருக்கா. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணன் சாய்ச்சிருக்கார், இந்த கோபியர்களை பார்த்து அவர் சாய்க்கிறார், உங்களோட அன்புக்கு நான் கட்டுப்பட்டவன், நான் அடிமையானவன், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த அனுகாரம் செஞ்ச அந்த கோபியர்களை பார்த்து சொன்னதுனால இப்போ ஆண்டாளானவள் அத்தனை தோழிகளையும் கூட்டுண்டு இந்த இடத்துல தங்களை அந்த ஆயர்குல பெண்களை அனுகாரம் பண்ணிண்டு, ஏன்னா கூப்பிட்டா ஆயர்குல பெண்கள் கூப்பிட்டா நான் கண்டிப்பா வருவேன்னு கிருஷ்ணன் சொன்னதுனால தங்களையும் அந்த மாதிரி அனுகாரம் பண்ணிண்டு இவா கிருஷ்ணனுக்கான நோன்பு, கிருஷ்ணனை அடைவதற்காக கிருஷ்ணனையே நினைச்சு நோன்பு இருந்து இந்த பாவை நோன்ப ஆரம்பிக்கிறார். சரி, இந்த தலைப்பு வந்து ஏன் கோதையின் கீதம்னு தானே இருந்திருக்கணும், ஏன் கீதைன்னு இருக்கு அப்படின்னா, ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தந்தையான கிருஷ்ணனால உபதேசிக்கப்பட்டது. இந்த கோதையின் கீதைங்கிறது, அதாவது இந்த திருப்பாவையானது, நம் தாயான கோதையால் நமக்கு உபதேசிக்கப்பட்டது. ஒரு நண்பனை வியாஜ்யமாக்கி அர்ஜுனன் மூலமா பெருமாளானவர் பகவத்கீதைய உலகுக்கு கொண்டு வந்தார், உலகுக்கு கொடுத்தார். இது தன் தோழிகளை வியாஜ்யமாக்கி கோதாதேவியானவள் இந்த திருப்பாவையை உலகத்துக்கு கொடுத்தார். இந்த மாதிரி நிறைய ஒத்துமைகள் நம்ம பார்க்கலாம். மகாபாரதத்தோட அங்கமானதுனால பகவத்கீதையே உபனிஷத்துக்கு சமானம், உபனிஷத் தான் அப்படின்னு சொல்லுவோம். 4000 திவ்ய பிரபந்தத்தோட அங்கமானதுனால திருப்பாவையும் உபனிஷத்துக்கு சமானம்தான். அதே மாதிரி சர்வஜ்ஞனான பகவானால் உபதேசிக்கப்பட்டு கடைசியில அர்ஜுனன் எல்லாத்தையுமே மறந்தே போயிட்டான். இவனுக்கு ஏதாவது புரிஞ்சுதாடா அப்படின்னா, ஏதோ புரியறா மாதிரி இருக்கு கிருஷ்ணான்னு தவிர நன்னா புரிஞ்சுது அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றளவும் இந்த திருப்பாவையானது அது வழி வழியா தொடரப்பட்டு வந்து இன்றளவும் எல்லாருக்கும் புரியறா மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கிறவோ யாருன்னா நம்ம கோதாதேவி தான். அந்த மாதிரி தன்னோட கடமையை செய்ய முடியாத ஒரு குழப்பத்துல, எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்துல அர்ஜுனனை கடமையை செய்ய வச்சது பகவத்கீதை. அதே போல ஒரு சம்சார சாகரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்மளோட கடமை என்னன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த திருப்பாவை. போர் பூமியில சொல்லப்பட்டதுனால பகவத்கீதையோட முடிவுல நிறைய பேர் மாண்டனர், அதாவது இறந்து போயிட்டார். ஆனா இந்த திருப்பாவையினால பல பேர் இன்னும் உஜீவிக்கிறார், இன்னும் நம்ம வாழறதுக்கான வழியை அழகா சொல்லி கொடுத்ததுனால இந்த பகவத்கீதையினால ஏற்பட்ட அந்த துயரம் முடிவு அப்படிங்கிறது திருப்பாவையில கிடையவே கிடையாது. சரம ஸ்லோகத்துக்கு தன்னோட அதுதான் பிரபத்திக்கான உபாயம் அப்படிங்கறத கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில கடைசியில தான் கொடுத்தார். ஆனா தன்னோட முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு கொடுத்தவொன்னா அது கோதாவிராட்டி தான். உலகுக்கு உபதேசம் பண்ண எம்பெருமான் ஜெகதாச்சாரியன் அப்படின்னு சொன்னா, அந்த எம்பெருமானையே நீ தூங்கின் இருக்கியே நீ எழுந்து வந்து காப்பாத்த வேண்டாமான்னு சொல்லி அவனுக்கும் ஆச்சாரியானவள் யாருன்னா நம் கோதாபிராட்டி. அதனால இது வெறும் கோதையின் கீதம் இல்ல, இது கோதை நமக்கு கொடுத்த கீதை இது. ஆக இப்பேற்பட்ட அந்த கோதைய பத்தி மூணு விதமான தனியன்கள் உண்டு. பட்டர், பராசர பட்டர் வந்து நீலாதுங்கஸ்தனகிரி தட்டி அப்படின்னு ஒரு தனியன் நமக்கு கொடுத்திருக்கார். குத்து விளக்கேறிய பாசுரத்தோட அமைப்புல தான் இந்த தனியனை வந்து பட்டர் நமக்கு கொடுத்திருக்கார். நீலாதுங்கஸ்தனகிரி தட்டி சுத்த முத்போத்திய கிருஷ்ணம்னு, அந்த தூங்கின் இருக்கிற கிருஷ்ணனை தூக்கத்திலேந்து எழுப்பி அதுதான் உத்போத்திய கிருஷ்ணம், தூக்கத்திலேந்து அந்த கிருஷ்ணனை எழுப்பி இவ விஷயத்த சொல்றா. என்ன விஷயத்த சொல்றா? இந்த குழந்தைகள்லாம் நீ கரையேற்ற வேண்டாமா, நீ மாட்டுக்கு தூங்கின்னு இருக்கியே, இந்த ஜீவன்களை நீ அடைய வேண்டாமா, நீ சேர்த்துக்க வேண்டாமா அப்படின்னு பாரார்த்தியம், தன்னோட சேஷத்தன்மையை, நாங்கள்லாம் உனக்காக காத்துன்னு இருக்கமே அப்படின்னு நம்மள ஒத்தியா அவளை ஏத்துண்டு, நம்மள ஒத்தியா நினைச்சுட்டு நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கமேன்னு அந்த சேஷத்துவத்தை சொல்லி, நாங்கள்லாம் உனக்கு அடிமையா இருக்கும், நீ வந்து எங்களை நீ கூட்டுண்டு போக வேண்டாமான்னு சொல்லி, இதுல ரொம்ப அழகான ஒரு பதப்பிரயோகம் என்ன அப்படின்னா, நிகழித்தம், விலங்கிடப்பட்ட அவனை அப்படின்னு வியாக்கியானம். நிகழித்தம்னா தன்னுடைய அந்த சூடி கொடுத்த மாலையால அவனை கட்டி போட்டு வச்சிருக்காளாம் கோதாபிராட்டி, அவனை விலங்கிட்டு வச்சிருக்காளாம். அப்பேற்பட்ட அந்த விலங்கிடப்பட்ட அவனை புங்கே அனுபவிக்கிறாளே தஸ்யை, அந்த ஆண்டாளின் பொருட்டு நம்மளுடைய இந்த வணக்கத்தை சொல்றதுதான் நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி. நீளைன்ற ஒரு ஸ்திரீயோட, அதாவது பிராட்டியோட அந்த அரவணைப்புல இருக்கக்கூடிய பெருமாளை தூக்கத்திலேந்து தட்டி எழுப்பி சேஷத்தன்மையை எல்லாருக்கும் புரிய வச்சு, பெருமாள்தான் சேஷி, நம்ம எல்லாரும் அவனோட சேஷன் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சு, அதை பெருமாளுக்கும் சொல்லி, அவனை விலங்கிடப்பட்ட அவனை தட்டி எழுப்பினாலே அவளுக்கு எங்களுடைய வணக்கம்னு சொல்றது நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி. அடுத்து வரக்கூடிய இரண்டு தனியன்களை சொன்னவர் நமக்கு சாய்ச்சவர் வந்து உயர்கொண்டார். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை சல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு அப்படின்னு, அந்த திருப்பாவை அப்படின்ற அந்த மூன்று பதிகங்கள் கொண்ட, பல்பதிகம்னா மூன்று விதமான பதிகங்கள் கொண்ட அந்த பாமாலைய நமக்கு கொடுத்தாலே அந்த கோதாபிராட்டிய வணங்கி சொல்லப்பட்ட தனியனது. ரெண்டாவது தனியன் சூடி கொடுத்த சுடற்கொடியே அப்படின்னு கோதைய வந்து வர்ணிச்சு, நீ சொல்லி கொடுத்தபடி நாங்க இருக்கணுமா, அதுக்காக நீ வந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி, நாம் கடவா வண்ணமே நல்கு, நாங்கள் மீறாது இருக்கும் வண்ணம் எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இந்த தனியன்களை சமர்ப்பிச்சுட்டுதான் நம்ம வந்து திருப்பாவையே ஆரம்பிக்கிறோம். தனியன்கள் அப்படின்றது நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல சேர்ந்தது கிடையாது, ஆனா அந்த கிரந்தத்தை பத்தியும் அந்த கிரந்தத்தை எழுதின கோதைய பத்தியும் சொல்லக்கூடிய விவரணங்கள் அடங்கினதுனால இது நாலாயிரத்திலேருந்து தனியா இருக்கிறதுனால இதற்கு தனியன்கள்னு பேர். ஆக எப்ப திருப்பாவை சேவிக்கணும்னாலும் நம்ம இந்த தனியன்கள் சேவிக்காம அனுசந்தானம் பண்ணக்கூடாது. ஆக இந்த தனியன்கள் மூலமா முதல்ல நம் கோதையையும் திருப்பாவையும் வணங்கிட்டு நாளையிலிருந்து நம்ம ஒவ்வொரு பாசுரமாக பார்க்கலாம். அடியே கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.